சொல்லும் முந்தன் ஒரு சொல் உயிர் ஒன்று ஊசல்லாடுதே சொல்லாயோ சொலைக்கிடி சொல்லும் முந்தன் ஒரு சொல் உயிர் ஒன்று ஊசல்லாடுதே இந்த ஊமை நாடகம் முடிந்ததே குயில் பாடி சொல்லுதே நம் காதல் சிந்திச்சிதரும் கையில் அள்ளி கதை குடிப்போ